மூன்று நிமிட தியானம். 17 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. தலைப்பு: நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவோரின் நம்பிக்கை. மனப்பாட வசனம்: அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 4:13. இன்றைய தியானம்: சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் இருளால் சூழப்பட்டது போல் தோன்றும். பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஜபங்கள் பதிலளிக்கப்படாதது போல் தெரியும். எதிர்காலம் வெறுமையாக காணப்படும். அப்படிப்பட்ட தருணங்களில் இனி நம்பிக்கை இல்லை என்று மனம் சொல்லும். ஆனால் கிறிஸ்துவின் உண்மையாக பின்பற்றுவோரின் வாழ்க்கையில் ஒரு விசேஷம் உள்ளது. அவர்கள் சூழ்நிலையை பார்த்து அல்ல, தேவனை பார்த்து நம்பிக்கை கொள்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கை மனிதர்களிலும் அல்ல, பொருளாதாரத்திலும் அல்ல, சூழ்நிலைகளிலும் அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில்தான். ஒரு விசுவாசி தனது வேலை இழந்து கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருந்தான். பல கதவுகள் மூடப்பட்டன. நண்பர்கள் விலகினர். அவன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணினான். ஆனால் அவன் தினமும் சங்கீதம் 42:11 வாசித்தான். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நம்பு. சூழ்நிலை உடனே மாறவில்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு உறுதி வந்தது. என் வாழ்க்கை தேவனுடைய கையில் உள்ளது. சில மாதங்களில் தேவன் புதிய வாயில்களை திறந்தார். ஆனால் அதற்கு முன்பே அவனுடைய இதயத்தில் நம்பிக்கை மீண்டும் உயிர்த்தெழுந்தது. உண்மையான நம்பிக்கை என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலையல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் தேவன் இருக்கிறார் என்ற உறுதி. சிலுவை நம்பிக்கையற்ற ஒரு காட்சி போல தோன்றியது. ஆனால் அதிலிருந்தே உயிர்த்தெழுதல் வந்தது. ஆகவே இன்று நீங்கள் எந்த நிலையிலிருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், தேவனிடமே முடிவான திட்டமாக சத்தியமான வார்த்தைகள் உள்ளது. அது ஒருபோதும் மாறாதது. இன்றைய மேற்கோள்: நம்பிக்கை என்பது இருளில் எரியும் சிறிய தீபமல்ல, அது இருளை வெல்லும் விடியற்கால ஒளி. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: என் கிரைஸ்ட் டிவோஷனல் மெடிடேஷன்ஸ், பாஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ். டு ரீட் திஸ் புக் ப்ளீஸ் ஃபாலோ த லிங்க் பிலோ. ஜபம்: ஆண்டவரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் உம்மில் நம்பிக்கை வைக்க எங்களை பயிற்றுவியும். எங்கள் கண்கள் பிரச்சனைகளில் அல்ல, உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். இருளின் நடுவிலும் உமது ஒளியைக் காண உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் போகாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கை மாறாது. நீங்கள் காண்பது முடிவல்ல, தேவன் செய்கிற புதிய தொடக்கமே அது. ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் 9243183231.